சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே சாலேலோ. முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே கண்ணே என் பொன்னே சாலேலோ. நான் தூங்க மாட்டேன் அங்கிள், நான் ஒழிஞ்சுக்கிறேன், என்ன பிடிங்க பார்க்கலாம். முத்துமணி சுடரேவா.